சடகோட்டும் பட்டம்மா, பாட்டொன்னு கட்டம்மா, சடுகுடு குடு சடுகுடு குடு பொடிக்கட்டுமா. மொரட்டாளு முத்தையா, வெறும்பாய பொத்தையா, படபடவென கத கத என கதக்கிறியா. இருந்தாலும் பொண்ணுக்கு இம்புட்டு ஆகாது, வவ்வாலு மீனுந்தா கிடைக்காம போகாது. சடுகுடுகுடு சடுகுடுகுடு பிடிக்கட்டுமா. பத்தாங்கி நிற்காதே முத்து மணி, உன்னை சுத்தும் மணி, ஆடி வைக்காதே மறைச்சு மூடி வைக்காதே. வெட்டு கிளி ஒட்டி பேசாதடி, கிளி தட்டுக்குள்ள வட்டம் போடாதடி, ஒத்த வழி பக்கம் போகாதடி, வித்த எல்லாம் இங்கே வேகாதடி. அடிபடகோட்டும் பட்டம்மா, பாட்டொன்னு கட்டம்மா, சடுகுடுகுடு சடுகுடுகுடு பிடிக்கட்டுமா. வவ்வால மீனுந்தா கிடைக்காம போகாது, இருந்தாலும் பொண்ணுக்கு இம்புட்டு ஆகாது. அடிபடகோட்டும் பட்டம்மா, பாட்டொன்னு கட்டம்மா, சடுகுடுகுடு சடுகுடுகுடு பிடிக்கட்டுமா. சுத்தாதம்மா போட்டெடுத்தாலும் வலைக்குள் மாட்டிக்கொள்ளாது. பட்டம்மா, பாட்டொன்னு கட்டம்மா, சடுகுடுகுடு சடுகுடுகுடு குடிக்கட்டுமா. மொரட்டாளு முத்தையா, வெறுவாய பொத்தையா, படபடவென கத கத என கதக்கிறியா. இருந்தாலும் பொண்ணுக்கு இம்புட்டு ஆகாது, வவ்வால மீனுந்தா கிடைக்காம போகாது. சடுகுடுகுடு சடுகுடுகுடு பிடிக்கட்டுமா.